நான்காவது நாளுக்கான தியானம். சிலுவையின் உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. பிரபல தேவ ஊழியரான பில்லி கிரஹாம் அவர்கள் கீழ்கண்ட சம்பவத்தை குறித்து தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். ரான் பேக்கர் என்னும் மனிதரின் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக போய்கொண்டிருந்தது. அவர் தனது சிறு வயதில் பட்ட கெட்ட அனுபவங்களால் சரியாக பேசக்கூடாதவராக, படிக்காதவராக இருந்தார். அவர் சரியான குடிகாரனாக மாறினார். சூதாட்டத்தில் பங்கு பெறுபவராக, அதைவிட மோசமாக செய்வினை, பில்லி சூனியம் போன்ற கொடிய பழக்கங்களிலும் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு பஸ் டிரைவராக வேலை பார்த்தாலும் அவர் தினமும் மதுபான கடைக்கு போய் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியை அடிப்பது வழக்கமாய் வைத்திருந்தார். அவர் பஸ் ஓட்டுநராக இருந்த காரணத்தால் பில்லி கிரஹாமின் கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு செல்பவராக 4 நாட்கள் பணியாற்றினார். ஒரு நாள் வேலை முடிய மிகவும் தாமதமானபடியால் அவரால் குடிக்க முடியாமல் போனது. மிகவும் கோபத்துடன் வந்த அவரிடம் அவரது நண்பர் பில்லி கிரஹாமின் கூட்டங்களுக்கு அழைத்தார். ஆனால் அவருக்கு இருந்த கோபத்தில் அந்த நண்பரை கண்ணா பின்னாவென்று திட்டி தீர்த்து விட்டார். மனைவி அவரிடம் சொன்னார்கள், நான் 4 நாளாக அந்த கூட்டங்களுக்கு போய் வருகிறேன், கர்த்தர் கிரியை செய்கிறார், நான் கர்த்தரிடம் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், நீங்களும் போய் வாருங்கள் என அவர்களும் கூறினார்கள். ஆனால் அந்த மனுஷரோ முடியாது என்று மனைவியையும் நண்பரையும் இன்னும் அதிகமாக திட்டினார். ஆனாலும் நண்பர் விடாப்பிடியாக அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி அவருடைய கூட்டத்துக்கு அழைத்து சென்று விட்டார். கூட்டத்தில் இருந்த ரான் மேடைக்கு வெகு தூரத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது இருதயத்தில் இந்த மனுஷன் சொல்கிறது எல்லாம் குப்பை என்று நினைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த இரவிலே தேவன் அவரை தொட்டார். அவர் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அதன் பின் 2 வருடங்கள் அவர் குடிப்பழக்கத்தை விட போராடினார். ஆனால் தேவன் அவரை கிருபையாக அந்த பழக்கம் மற்றும் பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தார். ஒரு நல்ல கிறிஸ்தவ பேச்சு பயிற்சியாளர் மூலம் நன்கு பேசவும் பழகி படிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு வேதாகம கல்லூரியில் சேர்ந்து வேதத்தை முறையாக கற்று ஆஸ்திரேலியா முழுவதும் கர்த்தரின் நாமத்தை பறைசாற்றுகிற வல்லமையுள்ள ஊழியராக மாறினார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நாம் இலவசமாக ரட்சிக்கப்படுவது மட்டுமன்றி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் முழுவதிலும் முழு சுகத்தையும் அடைகிறோம். அதற்கு மேற்கண்ட உண்மை சம்பவம் உறுதிப்படுத்துகிறது அல்லவா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்நாட்களில் கிறிஸ்துவை குறித்து உபதேசங்களை கேட்கும்போது அநேகருக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேறு வேலையே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு. ஆனால் இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கோ இது தேவ பலனாய், நமது நம்பிக்கையாய், நமது எதிர்காலமாய், நமது ஜீவியத்தையே மாற்றுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய உபதேசம் ஒருவேளை சிறந்த சொற்பொறிவாளர் வாற்றுகளால் கூறப்படாமல் இருக்கலாம், நல்ல பேச்சாளர்களால் சொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது பாவ மனிதனை பாவத்திலிருந்து வெளிவர செய்கிறது. ஒருவேளை அது பெரிய தொழில் சம்பந்தப்பட்டதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அநேக தொழிலதிபர்களும் கோடீஸ்வரர்களும் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க காரணமாக இருக்கிறது. அந்த உபதேசம் மருந்து கொடுக்கிற சீட்டாக இல்லாமல் இருந்தாலும், ஆனால் எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் இந்த உபதேசத்தினால் ஆத்மீக சரீர சுகமடைந்திருக்கிறார்கள். ஏன் அந்த உபதேசத்திற்கு அத்தனை ஆற்றல் என்றால், அது இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகரை பற்றினது. அவரே நமது விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமுமாக வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே நமது இரட்சிப்பின் தலைவராக உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கும் ஒளியாக, உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் தமது விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பவராக, அவரே நமது சமாதான கர்த்தராக, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருப்பவராகவே இருக்கிறார். அவருடைய நாமமே அன்றி இரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 பார்க்கிறோம். இந்த அருமையான தேவனை போல் வேறு யார் உண்டு? நமது பாவங்களை கழுவி நம்மை ரட்சித்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும் இந்த தேவனை போல யார் உண்டு? இந்த தேவனை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று யோவான் 3:18 சொல்லுகிறது. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை, கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறைகளெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போகும் கலங்காதே என்று ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, சிலுவையை பற்றிய உபதேசம் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதாவது எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிப்பதால் ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி எங்கள் ஆத்துமாவை மரணத்தின் நின்று காக்கீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.